So let's go to the word of the Lord today. இன்று நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்போம். So last week we were meditating about as to who are the people Jesus warned about being thrown into the darkness. புறம்பான இருளிலே எப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தூக்கி எறிந்து விடுவார் என்ற நபர்களை குறித்து நாம் கடந்த வாரம் தியானித்தோம். We were looking from Matthew 8. மத்தேயு 8 ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்தோம். And in from Matthew 13. மத்தேயு 13 ஆம் அதிகாரத்திலிருந்தும் நாம் அந்த பகுதிகளை இரு பகுதிகளை பார்த்தோம். What are the sins that made, you know, people to be thrown out into outer darkness? புறம்பான இருளிலே ஜனங்களை தூக்கி போடக்கூடிய அந்த பாவங்கள் என்ன என்பதை பார்த்தோம். We saw how and why people from east and west will enter the kingdom of God. எப்படி ஜனங்கள் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் என்பதை குறித்து பார்த்தோம். And whereas the sons of the kingdom of sons of the kingdom missed it but cast out into the outer darkness where there was weeping and gnashing of teeth. ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ அவர்கள் எப்படி ராஜ்யத்திற்குள்ளாக செல்ல முடியாதபடிக்கு அழுகையும் பற்கடிப்புக்கும் இருக்கிறதான அந்த புறம்பான இருளிலே தள்ளப்பட்டார்கள் என்பதையும் நாம் பார்த்தோம். Is how people who had the attitude, who have the attitude, Lord, I am unworthy. And those who have the attitude, Lord, I am a man under authority. ஆண்டவரே, நான் பாத்திரன் அல்ல, நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என்ற ஒரு மனப்பான்மை உடைய ஜனங்கள் இவர்கள். And they were entered, they alone can enter into the kingdom of God. அப்படிப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க முடியும். And people who are the sons of the kingdom who did not have that attitude, we saw how Jesus threw them into the outer darkness. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற ராஜ்யத்தின் புத்திரர், ஆனால் இப்படிப்பட்ட சிந்தை மனப்பான்மை இல்லாதவர்களாக இருந்த பொழுது அவர்கள் புறம்பான இருளிலே அழுகையும் பற்கடிப்பும் இடத்திலே தூக்கி போடப்பட்டார்கள் என்பதையும் பார்த்தோம். Secondly, we saw how the tares in the world can influence the wheat in God's kingdom. இரண்டாவதாக, உலகத்திலே இருக்கிறதான களைகள் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிற கோதுமைகளை எப்படி அவைகள் தாக்க முடியும், ஒரு தாக்கத்துக்குள்ளாக்க முடியும் என்பதையும் நாம் பார்த்தோம். That's our unconverted relatives and worldly friends can influence us and make us stumbling blocks in the church. மனம் திரும்பாத நம்முடைய உறவினர்கள், உலக பிரகாரமான நம்முடைய நண்பர்கள் நம்மை ஒரு தாக்கத்துக்குள்ளாக்கி நாம் சபையிலே ஒரு இடரல்களாய் நம்மை அவர்கள் மாற்றிவிட முடியும். And we how one can become a lawless man or woman. எப்படி அக்கிரம் செய்கிற மனுஷனாகவோ ஸ்திரீயாகவோ நாம் மாற முடியும் என்பதையும் பார்த்தோம். And thus that person becomes unworthy to be thrown into the furnace of fire. அப்படி இடல்களாய் அக்கிரம செய்கிறாய் மாறி அந்த அக்கினி எரிகிற அக்கினி சூளையிலே தூக்கி எறியப்பட முடியும் என்பதை பார்த்தோம். So the Lord was telling his disciples and the people around him how serious these sins were. இப்படிப்பட்டதான பாவங்கள் எவ்வளவு ஜாக்கிரதைப்பட வேண்டிய காரியம் என்பதை அவரை சுற்றி இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் போதித்தார். Which will take them, take, you know, anybody, especially in his king, people in his kingdom to hell. தன்னுடைய குறிப்பாக தன்னுடைய ராஜ்யத்திலே இருக்கிற ஜனங்கள் எப்படி அங்கே புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் என்பதை குறித்து அவர் எச்சரித்தார். So our in the third place we see the Lord giving such a warning is in Matthew 22. இப்படிப்பட்டதான ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கிறதான இன்னொரு பகுதி மத்தேயு 22 இல் இருக்கிறது. Matthew 22 verse 13. மத்தேயு 22:13. Then the king said to the servants, bind him hand and foot and throw him into the outer darkness. In that place there will be weeping and gnashing of teeth. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். You know, from verses 1 to 14 the Lord is telling a parable. இங்கே முதல 1 வசனத்திலிருந்து 14 வசனம் வரை உள்ள பகுதியிலே ஆண்டவர் இங்கே ஒரு ஊமையை சொல்லுகிறார். So let us read the parable first. முதலாவது அந்த ஊமையை நாம் வாசிக்கலாம். And you know, we don't have time to read in both the in English and Tamil, so brother will read it in Tamil, and those of you who don't know Tamil can read through your English Bible while he is reading the Tamil. நேரம் இல்லாதபடினாலே நாம் தமிழிலே மட்டும் வாசிக்கலாம். ஆங்கிலம் தமிழ் புரியாதவர்கள் ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் பின்பற்றலாம். மத்தேயு 22:1-14 வரை வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களுடைய உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் இருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். So this is a parable about a king giving a wedding feast for his son. தன்னுடைய மகனுக்கு ஒரு கல்யாண மகனுடைய கல்யாணத்திலே ஒரு விருந்து கொடுக்கிற ராஜாவை பற்றிய உவமையா இருக்குது. Must be a royal one and a very very grand one. இது ஒரு ராஜரீகமான ஒரு விருந்து, மிகவும் ஆடம்பரமான ஒரு விருந்தா இருந்திருக்க வேண்டும். I don't know how many of you witness the recent royal wedding in England. இங்கிலாந்து தேசத்திலே நடந்த இந்த ராஜ குடும்பத்தில் நடந்த திருமணத்தை எத்தனை பேர் அதை பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை. Maybe many of you would have seen that, how grand it was. எவ்வளவு பிரம்மாண்டமாய் அந்த திருமணம் நடந்தது என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கலாம். Something you know similar to that. ஒருவேளை அது அதற்கு ஒத்ததாய் இருந்திருக்க முடியும். So we see here two kinds of people. இங்கே இரண்டு தரமான ஜனங்களை நாம் பார்க்கிறோம். One who do not put God first in their life. ஒரு கூட்டத்தார் தேவனை முதலாவது வைக்காதிருந்தவர்கள். And second, self-righteous people. இரண்டாவது ஜனங்கள் சுயநீதி படைத்த ஜனங்கள். These are the two kinds of people we see in this parable. இந்த உவமையிலே இந்த இரு தரப்பட்ட ஜனங்களை தான் நாம் பார்க்கிறோம். And we see here in this passage that God destroyed both இந்த kinds of these people. இந்த இருதரமான ஜனங்களையும் ஆண்டவர் அழித்து விட்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். We see in verse 7. அதை நாம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம். He says, you know, he destroyed those murderers and set their city on fire. அவர் சொல்கிறார், அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான் என்று வாசிக்கிறோம். And about another kind of person, you know, he says in verse 13, we read in verse 13, bind him hand and foot and throw him into outer darkness. இன்னொரு தரமான ஜனங்களை நாம் 13 வசனத்திலே வாசித்தபடி, உன்னை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கடிப்பு உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள் என்று சொன்னார். So these are the stark warnings from the Lord. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற மிகவும் ஆழமான, மிகவும் கடினமான ஒரு எச்சரிக்கையா இருக்கிறது. So the Lord, you know, tells here very clearly the danger of not having God as number one in our life, in my life. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனை முதலாவது இடத்திலே வைக்காததினுடைய அபாயத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். What place God as in our lives? தேவன் என்னுடைய நம்முடைய வாழ்க்கையிலே எந்த இடத்தை வகித்து கொண்டிருக்கிறார்? Is he the person whom I please the most? நான் மிகவும் சந்தோஷிப்பிக்கிற, அவருக்கு பிரியமாக இருக்கிற நபர் அவர்தான் முதலாவது நபராக இருக்கிறாரா? Do I please him? நான் அவருக்கு பிரியமாக இருக்கிறேனா? Is he the person whom I please the most? நான் அதிகமாய் பிரியப்படுத்துகிற நபர் அவர் ஒருவர் தானா? Or is he a person whom I insult அல்லது the most? நான் மிகவும் நிந்திக்கிற அல்லது அவமானப்படுத்துகிற ஒரு நபரா இருக்கிறாரா? You know, we read here in this parable, the king sent an invitation nearly 3 times. இங்கே இந்த உமையிலே நாம் வாசிக்கிறோம், இந்த ராஜா குறைந்தது 3 முறை இந்த கல்யாணத்திற்கான அழைப்பை விடுக்கிறார். We read here in verse 3. அதை 3rd வசனத்திலே வாசிக்கிறோம். He sent out his slaves to call those who had been invited to the wedding feast. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச்சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். So first the invitation has been sent. முதலாவது அந்த கல்யாணத்திற்கான அந்த அழைப்பு அனுப்பப்பட்டு விட்டது. Then he is sending his slaves to call those who had been invited. Second அப்படி இன்விடேஷன், அழைக்கப்பட்டவர்களை அழைத்து கொண்டு வரும்படி தன்னுடைய வேலைக்காரர்களை 2வது முறை இந்த ராஜா அனுப்புகிறார். They were unwilling to come. ஆனால் அவர்களுக்கு வர மனதில்லாதிருந்தது. Unwillingness in things of God is an insult to him. தேவனுடைய தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே மனதில்லாமல் இருக்கிறது தேவனுக்கு ஒரு நிந்தையை உண்டு பண்ணுகிறது போல இருக்கும். These people insulted the king by rejecting his invitation but choosing something else. And the rajaudaiya anda alaippai thalli vittu apdiyaga rajavai avamadithu vera oru karyathirku mukkiyathum koduthu sendru vittargal. Choosing something earthly and choosing their own way. Ulaga pragaramana edho oru karyathiyo thangalukku thangal thangalude vazhigalai ondrai therindu kondu avargal apdi avamadithargal. Unwillingness to heed to the invitation and the call of God is so serious, and if I do that, that's an insult to the King of Kings. தேவனுடைய அழைப்பை மறுத்து அவரை அவமதித்து என்னுடைய வழிகளையே தெரிந்து கொள்கிறது, அது மிகவும் ஒரு ஜாக்கிரதைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. And it's an insult to the King of Kings. அது ராஜாதி ராஜாவுக்கு ஒரு அவமதிப்பை கொடுக்கிறது. In verse 4 we read, 4வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், the king sent out a third invitation. அந்த ராஜா 3வது முறை அழைப்பை விடுக்கிறார். He sent out other slaves. வேறு ஊழியக்காரரையும் அழைத்து அனுப்புகிறார். He had been insulted twice. அந்த ராஜா 2 முறை அவமதிக்கப்பட்டார். Bearing all those insults, அந்த அவமானத்தை எல்லாம் அந்த நிந்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டும், the king in his mercy and patience sent his slaves again. தன்னுடைய இரக்கத்தினாலும் பொறுமையினாலும் அந்த ராஜா 1 முறை தன்னுடைய வேலைக்காரரை அனுப்புகிறார். And the third time he is inviting them with a fantastic message. 3வது முறை அழைக்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார். See, we heard during the time of praise and thanksgiving. நாம் துதி நன்றி சொல்லுகிற அந்த வேளையிலே நாம் அந்த வார்த்தையை நாம் கேட்டோம். The Lord is standing outside and knocking the door, and he is giving an invitation. You open the door, I will come and dine with you, and you will dine with me. ஆண்டவர் வெளி சபைக்கு வெளியிலே நின்று கொண்டு கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நீ திறவுங்கள், அப்படி திறந்தால் நான் உள்ளே வந்து உங்களோடு நீங்களும் நானும் சேர்ந்து போஜனம் பண்ணலாம் என்று அவர் சொன்னார். And if you become an overcomer, I will make you to sit with me in my throne. That's the promise from the Lord. ஆண்டவர் இப்படி சொல்கிறார், நீங்கள் இப்படி ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்களும் என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருவீர்கள் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். Don't forget, that's an invitation from the Lord today to us. இன்றைக்கு அது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். An invitation with a message. ஒரு செய்தியோடு கூடிய ஒரு அழைப்பு. An invitation with a promise. ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஒரு அழைப்பு. And here the king again sends an invitation with a message. இங்கே ராஜா இன்னொரு முறை ஒரு செய்தியோடு அந்த அழைப்பை திரும்பவுமாக அனுப்புகிறார். A good news. ஒரு நற்செய்தி. Behold, I have prepared my dinner. நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். And my oxen and my fat and livestock are all butchered and everything is ready. Come to the wedding feast. என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். The king offered his own dinner. இந்த ராஜா தன்னுடைய சொந்த விருந்தை அங்கே அளிக்கிறார். My dinner. என்னுடைய விருந்து. It's a king's dinner. இது ராஜாவுடைய விருந்து. My oxen, my fat and livestock என்னுடைய எருதுகளும் என்னுடைய கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது everything is ready please come எல்லாம் தயாரா இருக்குது தயவு செய்து வாருங்கள் the delicacies of a king's table is ready for us அங்கே ராஜாவுடைய பந்தியில் இருக்கிறதான மிக அருமையான பதார்த்தங்கள் எல்லாம் தயாரா இருக்குது you know the feast the king's feast may also be compared to the new covenant life God has promised to us இந்த ராஜாவுடைய விருந்து தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற அந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கைக்கும் நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியும் he had prepared the dinner அவர் அந்த விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் the same way he made the new covenant with his own blood அதே விதத்திலே தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே இந்த புதிய உடன்படிக்கையை தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார் he had promised to do everything by himself in the new covenant இந்த புதிய உடன்படிக்கையிலே அவர் தாமாகவே வாக்கு பண்ணி இருக்கிறார் எல்லாவற்றையும் he prepared everything அவரே எல்லாவற்றையும் தயாரித்து வைத்திருக்கிறார் said i have prepared my dinner for you நான் என் விருந்தை உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று வாசிக்கிறோம் same way the lord has prepared everything for us in the new covenant அதேபோல நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிய உடன்படிக்கையிலே அவரே தயாராக்கி வைத்திருக்கிறார் you know the old covenant is bilateral பழைய உடன்படிக்கையானது இரு தரத்தாருக்குட்பட்ட ஒரு விஷயமா இருக்கிறது if you do this i'll do this நீங்கள் இதை செய்வீர்கள் என்றால் நான் இதை செய்வேன் but you know the wonder of this new covenant ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய அற்புதத்தை பார்த்தீர்களா it's unilateral அது ஒரு தரப்பட்ட ஒரு உடன்படிக்கை the lord has been you know in the new the crux of the new covenant is i will do that's what the lord promised புதிய உடன்படிக்கையின் கருப்பொருளாய் இருக்கிற விஷயம் என்னவென்றால் நான் செய்வேன் இதுதான் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமாய் இருக்கிறது like the king said i have prepared my dinner இங்கே இந்த ராஜா சொல்கிறது போல என் விருந்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் i have prepared my ox and my livestock என் எருதுகளையும் என் கொழுத்த ஜந்துக்களையும் நான் அடித்திருக்கிறேன் no that's what he promised in the new covenant in ezekiel chapter 36 அதைத்தான் புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் அதை நாம் எசேக்கியேல் 36 லே வாசிக்கிறோம் ezekiel 36 எசேக்கியேல் 36 ஆம் அதிகாரம் verse 25 to 31 25 லிருந்து 31 வரை in verse 25 the lord said i will sprinkle clean water on you and you will be clean ஆண்டவர் 25 ஆம் வசனத்திலே சொல்கிறார் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நீங்கள் சுத்தம் உங்களை சுத்தமாக்குவேன் and the lord said i will cleanse you from all your filthiness and from all your idols நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்கள் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் verse 26 26வது வசனம் i will give you a new heart and put a new spirit within you உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுவேன் i will remove the heart of stone from your flesh and give you a heart of flesh கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் verse 27 i will put my spirit within you and cause you to walk in my statutes 27வது வசனம் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன் and verse 20 the lord gives a promise you will be my people and i'll be your god 28வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் moreover verse 29 I will save you from all your uncleanness 29வது வசனம் அவர் சொல்கிறார் உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை இரட்சித்து I will not bring a famine on you உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிட மாட்டேன் I will multiply you verse 30 30வது வசனத்திலே உங்களை பெருக பண்ணுவேன் I will multiply the fruit of the tree and the produce of the field அங்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் That's not literal you know fruit and the produce of the field that's the divine nature the lord will help us to grow in இது இதோ இந்த வெளிப்பிரகாரமாக நாம் பார்க்க கூடிய கனிகளையோ மரங்களையோ பற்றி வயல்களையோ சொல்கிறது இல்லை இது திவ்ய சுபாவமாகி அந்த கனிகளை பற்றி சொல்கிறது fruit of the spirit ஆவியினுடைய கனி where we will grow as days go by நாட்கள் செல்ல செல்ல அந்த ஆவியின் கனிகளிலே நாம் வளருவோம் என்பதை verse 31 31வது வசனம் the lord promised that you will loathe yourself in your own sight for your iniquities and your abomination second part இரண்டாவது பகுதி உங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகள் நிமித்தமும் உங்களையே நீங்கள் அரோசிப்பீர்கள் said i will sprinkle i will cleanse i will pour my spirit நான் தெளிப்பேன் நான் சுத்தமாக்குவேன் நான் என்னுடைய ஆவியை உங்களுக்கு மேல் போடுவேன் ஊற்றுவேன் என்று சொன்னார் and see again in verse 37 the chapter 37 verse 12 திரும்பமாக 37ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறோம் he said behold i will open your graves நான் உங்களுடைய பிரேத குழிகளிலிருந்து உங்களை வெளிப்பட பண்ணுவேன். And verse 14 again he promises I will put my spirit within you. திரும்பமாக 14 ஆம் வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். I will you will come to life. நீங்கள் உயிர் அடைவீர்கள். And the Lord again said in Jeremiah. ஆண்டவர் திரும்பமாக எரேமியாவிலே சொல்கிறார். Jeremiah chapter 31. எரேமியா 31வது அதிகாரம் verse 33. 33 வசனம் 31 33. This is the covenant which I will make with the house of Israel after those days, declares the Lord. I will put my law within them on their heart. I will write it. I will be their God and they shall be my people. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தோடும் பண்ணும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். Again in chapter 32 திரும்பமாக 32 அதிகாரத்திலே வாசிக்க பார்க்கிறோம். Verse 39 and 40 39 40 வசனங்கள். I will give them one heart and one way that they may fear me always for their own good and for the good of their children after them. I will make an everlasting covenant with them that I will not turn away from them to do them good, and I will put the fear of mean the in their hearts so that they will not turn away from me. Jeremiah 32 39 40. அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களுடைய பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. Now this is these are all the feast which the king has prepared for us and inviting us. இதைத்தான் இப்படிப்பட்ட விருந்தை தான் ராஜா ஆயத்தம் பண்ணி நம்மை அழைக்கிறார். And again Jesus told us in John 14 திரும்பமாக யோவான் 14 ஆண்டவர் சொல்கிறார். John 14 verse 12 யோவான் 14 12வது வசனம். Truly, truly, I say to you, he who believes in me, the works that I do, he will also do, and greater works than these he will do, because I go to the Father. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். The Lord is emphasizing the new covenant life. இங்கே ஆண்டவர் புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையை இங்கே அழுத்தி காட்டுகிறார். What are all the things that I did in my life you can also do if you believe. என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த காரியங்களை நீங்களும் செய்வீர்கள். And the Lord gave promises, whatever you ask in my name for that life I will give you. அந்த ஜீவனுக்கு தேவையான காரியங்களை நீங்க என்னெல்லாம் கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமும் செய்கிறார். And the Lord promised that he will give his spirit to us. அவர் தம்முடைய ஆவியை நமக்கு அளிப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தம் செய்கிறார். Verse 16, I will ask the Father and he will give you another helper, the Holy that he may be with you forever, the Holy Spirit. 16வது வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். And in verse 19, the Lord is giving a promise, the life which I lived, you can also live. ஆண்டவர் 19வது வசனத்தில் இன்னொரு வாக்குத்தத்தையும் சொல்கிறார், இன்னும் நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். The life which I lived, you can also live. நான் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீங்களும் வாழ்வீர்கள். That means, you know, I can love the Father the same way Jesus loved the Father. அதற்கு பொருள் என்னவென்றால், இயேசு பிதாவை எப்படி நேசித்தாரோ அதே போல நானும் பிதாவை நேசிக்க முடியும். This is the life Jesus is offering to us. This is the covenant. இந்த புதிய உடன்படிக்கையிலே இந்த வாழ்க்கையை தான் இயேசு நமக்கு அளிக்கிறார். And like the king who prepared everything for the guests, அந்த ராஜா தன்னுடைய விருந்தாளிகளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணினது போல, ஜீசஸ் கிரைஸ்ட் பெய்ட் எவ்ரி பிரைஸ் தட் வி ஹேவ் டு பே. ஹி பெய்ட் தி பிரைஸ் பை ஹிம்செல்ஃப் அண்ட் மேட் திஸ் அவைலபிள் ஃபார் அஸ். நாம் கொடுக்க வேண்டியதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவ எல்லா விலைக்கிரயத்தையும் செலுத்தி இப்படிப்பட்டதான அருமையான விருந்தை நமக்கு என்று புதிய உடன்படிக்கையிலே அவர் உருவாக்கி இருக்கிறார். ஹி இஸ் ஒன்லி ஆஸ்கிங் அஸ் டு கம், ரிபென்ட், பிலீவ் அண்ட் என்ஜாய். அவர் நம்மிடத்தில் கேட்கிறது ஒரே ஒரு காரியம்தான், நாம் நம்மை தாழ்த்தி மனந்திரும்பி அவரிடத்திலே வந்து அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த விருந்தை நாம் சந்தோஷமாக அனுபவிக்கும்படி தான் அவர் விரும்புகிறார். To come to him in repentance. அவர் நம் மனந்திரும்புதலோடு அவரிடத்திலே வர வேண்டும். With faith. ஒரு விசுவாசத்தோடு நாம் வர வேண்டும். Believing him that he will do that for me. அதை அவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு. And enjoy that life. அப்படி நாம் வந்தால் அந்த அந்த ஜீவனை நாம் சந்தோஷமாய் அனுபவிக்க முடியும். He has made everything ready and available in the new covenant. இந்த புதிய உடன்படிக்கையில எல்லாவற்றையும் தயார் செய்து அதை ஆயத்தமாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். Everything is ready. He is only asking come. எல்லாம் தயாராக இருக்கிறது. அவர் அழைக்கிறது, நீங்க வாருங்கள், அது வந்தால் போதும் என்று அவர் கேட்கிறார். But you know, as we see, as we read in this parable, Matthew 22, ஆனால் நான் மத்தேயு 22 லே இந்த ஊமை நான் வாசிக்கிற ஊமையில இருக்கிறது போல. The sad thing is in verse 5. ஒரு ஐந்தாம் வசனத்திலே பார்க்கிற ஒரு துக்ககரமான விஷயம். Matthew 22 verse 5. 22:5. But they paid no attention. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணினார்கள். People chose their own way. ஜனங்கள் தங்களுடைய சொந்த வழிகளை தெரிந்து கொண்டார்கள். He offers us his Holy Spirit. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அளிக்கிறார். He said, I will put my spirit within you. என்னுடைய ஆவியை உங்கள் மேல் வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். But we do not pay attention. ஆனால் நாம் அதை கவனித்து கேட்காதபடி அதை அசட்டை பண்ணுகிறோம். We try to learn to live this life without the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை அல்லாமல் நாம் இந்த வாழ்க்கை வாழ நாம் முயற்சிக்கிறோம். You don't seek the baptism of the Holy Spirit so desperately. மிகவும் நிர்கதியான ஒரு நிலைமையோடு பரிசுத்த ஆவியானவரை தேட நாம் அதை நாம் மறுத்து விடுகிறோம். You are not so desperate to give up what hinders you from receiving the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிறதிலிருந்து உங்களை தடை பண்ணுகிற காரியத்தை அதை விட்டுவிட வேண்டுமே என்று ஒரு ஒரு ஒரு தாகமான ஒரு நிர்கதியான நிலைக்கு நீங்கள் வரமாட்டேன் என்கிறீர்கள். We settle for a mediocre life. Mediocre life. We settle for a mediocre life. இதோ ஒரு தரம் தாழ்ந்த ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையிலே நாம் திருப்தி உள்ளவர்களாய் நாம் இருந்து விடுகிறோம். You know what we are actually doing? அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன உண்மையிலேயே என்ன செய்கிறோம் தெரியுமா? We are paying no attention to the king. We are despising the king. நாம் ராஜாவுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்காதபடி அவருடைய சத்தத்தை நாம் அசட்டை பண்ணுகிறோம். We are despising the new covenant. நாம் புதிய உடன்படிக்கையை அசட்டை பண்ணுகிறோம். We are paying no attention to the new covenant. புதிய உடன்படிக்கைக்கு நாம் அதை கவனம் கொடுக்கிறது இல்லை. And it says in verse 5 they went their way. ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம், தன் வழியே அவர்கள் ஒருவன் வயலுக்கும் ஒருவன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள் என்று பார்க்கிறோம். You know what these people are actually saying to the king? இப்படி செய்வதனால் இந்த ஜனங்கள் உண்மையிலே அந்த ராஜாவுக்கு என்ன சொன்னார்கள் தெரியுமா? No, we know what is important to our life. இல்லை, எங்களுடைய வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்று எங்களுக்கு தெரியும். God is not first, the king is not first important. ராஜா முக்கியமானவர் அல்ல. God is not important. தேவன் எங்களுக்கு முக்கியமானவர் அல்ல. Meeting, church meeting is not important. சபை கூட்டம் எங்களுக்கு முக்கியம் அல்ல. My farm is important. என்னுடைய வயல் தான் எனக்கு முக்கியம். My business is important. என்னுடைய வியாபாரம் தான் எனக்கு முக்கியம். Exactly, that is what these people said. அதைத்தான் இந்த ஜனங்கள் சொன்னார்கள். They went their way, one to his own farm, another to his business. ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். Self is important. Self is more important. என்னுடைய சுயம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. Money is important. பணம் எனக்கு அதிக முக்கியமா இருக்குது. You know these people, they are saying, who want all the delicacies of the dinner of the king? இந்த ஜனங்கள் சொன்னார்கள், இந்த ராஜாவுடைய அந்த விருந்தினுடைய அந்த அருமையான பதார்த்தங்களுக்கெல்லாம் யாருக்கு வேண்டும்? You know, we don't need that food. அந்த உணவு போஜன பதார்த்தங்கள் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னார்கள். You know what they are actually saying? அவர்கள் உண்மையில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? And the food that is now left out, that will be thrown into the dustbin, that is enough for us. அங்கே மீதியா இருக்கிற அந்த சாப்பாடு குப்பை தொட்டியிலே போடப்படுமே, அது எங்களுக்கு போதும் என்று தான் அவர்கள் சொன்னார்கள். You know, you go to a marriage dinner. நீங்கள் ஒரு கல்யாண விருந்துக்கு நீங்கள் செல்கிறீர்கள். And they are offering, you know, they are giving mutton biryani, 65, chicken 65, ice cream, sweets, many other, you know, good things are served. கல்யாண விருந்திலே அந்த சாப்பாட்டிலே மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ஐஸ்கிரீம் மற்றும் இன்னும் நிறைய இனிப்பு வகைகள் எல்லாம் கொடுக்கிறார்கள். பட் இன்ஸ்டெட் ஆஃப் யூ கோயிங் டு தட் புஃபே டேபிள், அங்கே சாப்பாடு பரிமாறுகிற அந்த மேஜைக்கு நீங்கள் செல்லாமல், யூ கோ அவுட் சைட் டு த டஸ்ட்பின் அவுட் சைட், நீங்கள் வெளியிலே இருக்கிறதான அந்த குப்பை தொட்டிக்கு போகிறீர்கள். And whatever people you know ate and left out, they throw everything into the dustbin. அங்கே ஜனங்கள் சாப்பிட்டு மீதியா இருக்கிறதெல்லாம் அந்த குப்பை தொட்டியிலே போட்டு வைத்திருக்கிறார்கள். And if we go and take food from that and eat it and be satisfied, what will the you know the one who invited us will think of us when he sees that? நாம் அப்படி இந்த கல்யாணத்துக்கு சென்று அப்படி குப்பை தொட்டியில் இருக்கிறதான அந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டு அதில் எனக்கு திருப்தியாக இருக்கிறேன் என்று சொல்லும் என்றால் நம்மை அந்த கல்யாணத்திற்கு அழைத்த அந்த நபருடைய மனது எப்படி இருக்கும்? நம்மை instead of sitting royally you know on the table and sitting with all other guests, instead of eating all the delicacies, if I eat and I'm satisfied, what will that person who invited me will think of? அந்த விருந்திலே பந்தியிலே உட்கார்ந்து மற்ற விருந்தினர்களோடு சேர்ந்து அந்த அருமையான பதார்த்தங்களை எல்லாம் ருசித்து சாப்பிட்டு அப்படி அனுபவிக்காதபடிக்கு குப்பை தொட்டியில் இருக்கிறத அந்த மிச்சம் மீது எடுத்து சாப்பிட்டு அதிலே நான் திருப்தி இருக்கிறேன் என்றால் அது அந்த எப்படி இருக்கும் அந்த நிலைமை? That is exactly what these people did. அதைத்தான் அதே காரியத்தை தான் இந்த ஜனங்கள் செய்தார்கள். When they went to their own farm and when they do their own business instead of attending the dinner, அந்த விருந்தை விருந்துக்கு விருந்தில் கலந்து கொள்ளாதபடிக்கு தன்னுடைய வயலுக்கும் தன்னுடைய வியாபாரத்துக்கும் செல்லுகிறது நிமித்தமாக they are eating only what is thrown out. அவர்கள் அப்படி தூக்கி எறியப்பட்ட மீதியானதை தான் எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். They are seeking their own earthly things. இந்த தங்களுக்குரியதான இந்த பூமிக்குரியவைகளையே அவர்கள் தேடினார்கள். They paid no attention to what the king said. அந்த ராஜா சொன்ன வார்த்தையை செவி கொடுக்காதபடி அசட்டை பண்ணினார்கள். I should not despise the new covenant like that. நான் புதிய உடன்படிக்கை இப்படி அசட்டை பண்ணவே கூடாது. The new covenant which the Lord you know made with his own blood. ஆண்டவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உண்டு பண்ணின அந்த புதிய உடன்படிக்கை. Paying no attention to you know such things is not a small thing, it's a serious thing. It is of the Lord. இப்படிப்பட்டதான காரியத்தை கவனம் செலுத்தாதபடி அசட்டை பண்ணுகிறது, இது ஏதோ ஒரு சிறிய விஷயம் இல்லை, இது மிகவும் நாம் ஜாக்கிரதைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. Our Lord Jesus paid a huge price with his own blood. நம்முடைய ஆண்டவராக இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். You know even about the old covenant. பழைய உடன்படிக்கை குறித்தும் கூட. The, you know what the Lord said about it? ஆண்டவர் அதை குறித்து என்ன சொன்னார் தெரியுமா? The old covenant which is bilateral, the Lord said it's an object of reverence. பழைய உடன்படிக்கை அது இருதிருத்தாருக்கும் உடையான உடன்படிக்கை இருந்த போதிலும் அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அது பயப்படத்தக்க ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. No, we read that in Malachi chapter 2. அதை நாம் மல்கியா இரண்டாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Verse 5. ஐந்தாவது வசனம். It says in the middle, verse 5, my covenant with him, that is with Levi, was one of life and peace, and I gave them to him as an object of reverence. இந்த வசனத்திலே லேவியோடு அவர் பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமாக இருந்தது, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். It's a covenant the Lord made with Levi. இந்த உடன்படிக்கை இந்த லேவி கோத்திரத்தாரோடு அவர் பண்ணினார். He said, Lord said, I gave him as an object of reverence, not something to be despised. இது ஒரு பயப்படத்தக்க ஒரு காரியமாக நான் லேவிக்கு கொடுத்தேன், இது ஏதோ அசட்டை பண்ணக்கூடிய காரியமாக நான் கொடுக்கவில்லை. It's a covenant of life and peace. இது ஜீவனுக்கும் சமாதானத்துக்குமான ஒரு உடன்படிக்கை. It's a life and peace from God. தேவனிடத்திலிருந்து வருகிற ஜீவனும் சமாதானமும் is an object of reverence. அது ஒரு பயப்படத்தக்க ஒரு விஷயம். I cannot despise it. நான் அதை அசட்டை பண்ண கூடாது. And the Levites, they did not despise it. அந்த லேவியர்கள் லேவி கோத்திரத்தார் அதை அசட்டை பண்ணவில்லை. But the new covenant is one of life and spirit. ஆனால் புதிய உடன்படிக்கை ஜீவனும் ஆவியுமாய் இருக்கிற ஒன்று. How much more should I revere that? நான் எவ்வளவு அதிகமாக அதை நான் பயப்பட வேண்டும். How serious it will be if I despise that. நான் அதை நான் அவமதித்தால் அது எவ்வளவு ஒரு ஜாக்கிரதைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. You know, and as I said, the Levites valued it. நாம் சொல்றது போல இந்த லேவி அந்த உடன்படிக்கை கனமாய் எண்ணினார்கள். And it says in the last part of verse 5, he revered me and stood in awe of my name because of that covenant. ஐந்தாம் வசனத்தினுடைய இரண்டாம் பகுதி பிற்பகுதியில் பாசிக்கிறோம், அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான், அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அதை எனக்கு ஒரு பயபக்தியோடு இருந்தான் என்று வாசிக்கிறோம். Now in English it's very beautiful. He revered and stood in awe of my name. ஆங்கிலத்திலே மிகவும் அழகாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவன் என் நாமத்துக்கு அவன் அதற்கு பயந்து என் நாமத்தை குறித்து ஒரு பயபக்தியோடு நின்றான், பிரமித்து நின்றான். The old covenant brought such a reverence and awe in the heart of the Levites. பழைய உடன்படிக்கையானது இந்த லேவியருடைய இருதயத்திலே ஒரு பயத்தையும் ஒரு பிரமிப்பையும் உண்டு பண்ணியது. Levi, not Levi, it's a Levi. லேவி கோத்திரத்தார். How much more the new covenant should bring reverence and awe in our hearts. அப்படி இருக்கும் பொழுது புதிய உடன்படிக்கையானது நம்முடைய இருதயத்திலே எவ்வளவு பயபக்தியையும் எவ்வளவு பிரமிப்பையும் உண்டு பண்ண வேண்டும். Especially about all the things which the Lord promised, as we read in Ezekiel, Jeremiah and John. ஏசேக்கியேலிலும் எரேமியாவிலும் யோவானிலும் நாம் வாசித்த ஆண்டவர் வாக்கு பண்ணின இவ்வளவு காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு அதிகமாய் நாம் பிரமிக்க வேண்டும். The wonderful promises. அற்புதமான வாக்குத்தத்தங்கள். And he is not offering to, you know, holy people. அதையெல்லாம் ஏதோ பரிசுத்த ஜனங்களுக்கு ஆண்டவர் அதை கையளிக்கவில்லை. He is offering these to people who have backslidden and, you know, stabbed God on his back. இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பின்மாறி போன தேவனை புறமுது முதுகிலே குத்தின ஜனங்களுக்கு தான் இதை ஆண்டவர் கொடுக்கிறார். Should it not bring reverence and awe in my heart? இது என்னுடைய இருதயத்திலே ஒரு பயத்தையும் ஒரு பிரமிப்பையும் உண்டு பண்ண வேண்டாமா? Should it not make us to fall before the Lord on our face and to worship him? நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அவருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து அவரை ஆராதிக்க நம்மை நடத்த வேண்டாமா? You know, Levi did that. Levi அதை செய்தான். And the Lord gave him a ministry. ஆண்டவர் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். We read that in verse 6. அதை நாம் ஆறாம் வசனத்திலே வாசிக்கிறோம். True instruction was in his mouth, and unrighteousness was not found on his lips. He walked with me in peace and uprightness, and he turned many back from iniquity. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோடே சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். Do you want to have a ministry in the church? சபையிலே உங்களுக்கு ஒரு ஊழியம் வேண்டுமா? Do you want to fulfill the ministry God has planned for you in the church? தேவன் உங்களுக்கென்று சபையிலே தீர்மானித்திருக்கிற ஒரு ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமா? Have reverence for what the Lord has made for us. ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற அந்த காரியத்தை குறித்து நாம் ஒரு பயபக்தியை கொள்வோம். Let us stand, learn to stand in awe of what he has done in the new covenant. புதிய உடன்படிக்கையிலே அவர் செய்திருக்கிற நமக்கென்று செய்திருக்கிற அந்த காரியங்களை குறித்து ஒரு பிரமித்து நிற்க நாம் கற்றுக்கொள்வோம். If we revere God and stand in awe of his name because of what he has promised, then he will give us a ministry in the church in his body. தேவன் நமக்கு செய்திருக்கிற காரியங்களின் நிமித்தமாக நாம் அவருக்கு பயந்து அவருடைய நாமத்தை நினைத்து நாமத்திற்கு பிரமித்து நிற்போம் என்றால் தேவன் நமக்கென்று ஊழியத்தை சபையிலே கொடுப்பார். That is, if we become worshipper of God. அப்பொழுது நாம் தேவனை, if we become a worshipper of God, நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாக தொழுது கொள்கிறவர்களாக மாறுவோம் என்றால், he will give us a ministry in the church. சபையிலே அவர் நமக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பார். Then as he said in verse 7, ஏழாம் வசனத்திலே வாசிக்கிறது போல, for he is the messenger of the Lord of hosts. We will become messenger of the Lord. நாம் கர்த்தருடைய சேனைகளுடைய கர்த்தரின் தூதனாய் நாம் இருப்போம். We, the Lord will make us new covenant servants. ஆண்டவர் நம்மை புதிய உடன்படிக்கை ஊழியர்களாக மாற்றுவார். But it starts in reverence and standing in awe of God's name. ஆனால் அது எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? அது நாம் தேவனுக்கு பயந்து அவருடைய நாமத்தை குறித்து பிரமிக்கிறதிலிருந்து ஆரம்பிக்கிறது. But do we pay attention to all these things? இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நாம் செவி கொடுக்கிறோமா? Do we respond to the call of God? தேவனுடைய அழைப்பிற்கு நாம் பதில் சொல்கிறோமா? Or like the people in Matthew 22, the invited ones who paid no attention. அல்லது மத்தேயு 22 அதிகாரத்திலே பார்த்தது போல அந்த அழைப்பை அவர்கள் அசட்டை பண்ணினது போல நாம் அசட்டை பண்ணுகிறோமா? For these people, you know, God is not number 1. இந்த ஜனங்களுக்கு தேவன் அவர் வாழ்க்கையிலே முதலாவதாக இல்லை. The desire to live this new covenant life is not the number 1 priority. அந்த புதிய உடன்படிக்கை வாழ்க்கை வாழ வேண்டுமே என்ற காரியம் அவருடைய வாழ்க்கையிலே முதலாவதாக இல்லை. You know, when they despised God, when they did not put God first in their life, you know where it led them to? ஆண்டவருடைய அந்த அழைப்பை அவமதித்து அப்படி அசட்டை பண்ணினது அவர்களை எங்கு எதற்கு நேராக நடத்தினது தெரியுமா? Let's turn to Matthew 22 again. திரும்பமாக மத்தேயு 22 அதிகாரத்துக்கு திரும்புவோம். We learn some serious things from this passage. இந்த பகுதியிலிருந்து மிகவும் கனமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். Verse 6. ஆறாவது வசனம். Verse 5 we read they paid no attention. அவர்கள் ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அசட்டை பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். And it led them to a place in verse 6. ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிலைக்கு நேராக அது அவர்களை நடத்தினது. It says they mistreated guards, the king's slaves and killed them. மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். They mistreated the king's slaves. இந்த ராஜாவுடைய ஊழியக்காரரை அவமானப்படுத்தினார்கள். And they killed them. அவர்களை அப்படி கொலை செய்தார்கள். You know, when God is not number one in our life, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் முதலாவதாக இல்லாதிருக்கும் பொழுது, we will dare to mistreat God's servants. நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் அவர்களை அவமானப்படுத்துவதற்கு நாம் துணிந்து விடுவோம். We will kill them. நாம் அவர்களை கொன்று விடுவோம். Not physically. ஏதோ சரீர பிரகாரமாக அல்ல. But with our tongues. ஆனால் நம்முடைய நாவுகளின் மூலமாக நாம் அவர்களை கொன்று விடுவோம். We criticize them. அவர்களை நாம் விமர்சிப்போம். You know, the last week I was telling about what Brother Michael did during the VBS program. VBS அந்த நிகழ்ச்சியிலே சகோதரர் மைக்கேல் அவர்கள் செய்த காரியத்தை குறித்து நான் கடந்த வாரம் சொன்னேன். How he was, you know, how he stood up and spoke about the way the little children have dressed with sleeveless dress. அந்த கூட்டத்தின் நடுவிலே கூட அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு சிறு குழந்தைகள் எப்படி ஒரு அந்த கையில்லாத மேலாடைகளை அணிந்ததை குறித்து ஒரு கருத்தை ஒரு ஆலோசனையை ஒரு புத்திமதி அவர்கள் சொன்னார்கள் என்பதை குறித்து நான் சொன்னேன். I don't know how many people criticized him for that. எத்தனை பேர் அதற்கென்று அவரை நீங்கள் விமர்சித்தீர்கள் என்று தெரியவில்லை. I know for sure one person criticized him. எனக்கு ஒன்று தெரியும், ஒரு நபர் அவர்களை அதற்காக விமர்சித்தார். And I can clearly tell God is not number one for that person. நான் மிகவும் தெளிவாக சொல்ல முடியும், அந்த நபருடைய வாழ்க்கையிலே தேவன் முதல்வராய் இல்லை. That is why they paid no attention to what he said. அதனால் தான் அவர்கள் சொன்ன காரியத்தை குறித்து அவர்கள் கவனமாக இல்லை. You know, that's what we read in verse 5. They paid no attention and they went further to mistreat God's servants, God's slaves, the king's slaves. அதுதான் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்ணி ஆறாம் வசனத்திலே அவர்கள் தேவனுடைய அவர்கள் இந்த ராஜாவுடைய ஊழியக்காரர்களை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். And it is serious to mistreat a slave or a servant of God. ஒரு தேவனுடைய ஒரு ஊழியக்காரனை தேவனுடைய வேலைக்காரரை இப்படி அவமானப்படுத்துகிறது மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. You know what? என்ன காரியம் என்ன தெரியுமா? When the king was insulted 3 times, அந்த ராஜா 3 முறை அவமானப்படுத்தப்பட்ட போது, when people paid no attention to king's invitation 3 times, அந்த ராஜாவுடைய அழைப்பை 3 முறை ஜனங்கள் அவமதித்து மறுத்துவிட்ட பொழுது, the king did not get angry. அந்த ராஜா கோபப்படவே இல்லை. The king did not get angry. அந்த ராஜா கோபப்படவில்லை. First time he was insulted. முதலாம் முறை அவமதிக்கப்பட்டார். First time people paid no attention. முதலாவது முறை அழைத்த பொழுது அவர்கள் அதை கவனிக்கவில்லை. He didn't get angry. அதற்கு அவர் கோபப்படவில்லை. He was patient. அவர் பொறுமையா இருந்தார். He sent again the second invitation to them. இரண்டாவது அழைப்பையும் அவர் விடுத்தார். He was insulted again. இரண்டாவது முறையும் அவர் அவமதிக்கப்பட்டார். People paid no attention. ஜனங்கள் அவருக்கு கவனம் செவிசாய்க்கவில்லை. He was not angry. அதற்கும் அவர் கோபப்படவில்லை. And third time. மூன்றாவது முறை. Invited. அவர் 3rd time அழைத்தார். People paid no attention. ஜனங்கள் அதை அசட்டை பண்ணினார்கள். He was not angry. அப்பொழுதும் அவர் கோபப்படவில்லை. But you know when he got angry? அவர் எப்பொழுது கோபப்பட்டார் தெரியுமா? You know when the king got angry? அந்த ராஜா எப்பொழுது கோபம் அடைந்தார் தெரியுமா? When his servants were mistreated and killed. அவனுடைய ஊழியக்காரர்கள் அவமானப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட பொழுது. Verse 7 we read the king was enraged. ஏழாம் வசனத்திலே and sent his armies and destroyed those murderers and set their city on fire. ஏழாம் வசனத்திலே ராஜா அதை கேள்விப்பட்டு கோபம் அடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டரித்தான். Never criticize brothers and sisters. Never criticize a godly man. சகோதர சகோதரிகளே, ஒருபோதும் ஒரு தேவ மனுஷனை நீங்கள் விமர்சிக்காதீர்கள். when an elder stands up and gives such an advice, please do not criticize. ஒரு மூப்பர் சபை நடுவே எழுந்து இப்படிப்பட்ட ஒரு புத்திமதியை கொடுக்கும் பொழுது தயவு செய்து அதை நீங்கள் விமர்சிக்காதீர்கள். He was giving that advice because he doesn't want you and your children go to hell. அவர் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் நரகத்துக்கு செல்ல வேண்டாது என்பதற்காக தான் அவர் அந்த புத்திமதியை அவர்கள் சொன்னார்கள். So any godly man, அது எந்த ஒரு தேவ மனுஷனா இருந்தாலும் சரி, if you have any clarification, please go to that person. உங்களுக்கு ஏதாவது அதிலே விளக்கம் தேவை இருந்தால் நேரடியாக அவரிடத்திலே செல்லுங்கள். Go and ask. அவரிடத்திலே சென்று கேளுங்கள். Directly and clarify. நேரடியாக சென்று அந்த காரியத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். If you are not feeling free, நீங்கள் அப்படி தெளிவுபடுத்திக் கொள்ள உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லாத இருக்குமானால், and if you are not feeling free to talk to him personally, தனிப்பட்ட விதத்திலே அவரோடு நீங்கள் சேர்ந்து பேசுவதற்கு நீங்கள் உங்கள் விடுதலை இல்லாத இருக்குமானால், please write to him. மற்றவர்களோடோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற உங்கள் மற்ற உறுப்பினர்களோட நீங்கள் அதை குறித்து விமர்சிக்காதீர்கள். அப்படி இருக்குமானால் நிச்சயமாக அது உங்களுக்கு நலமாய் வாய்க்காது. மத்தேயு 22க்கு நாம் திரும்ப வருவோம். We read of a sad word in verse 8. 8ஆம் வசனத்திலே மிகவும் துக்ககரமான ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். Those second part, this is the word which the king said to his slaves, the wedding is ready but those who were invited were not worthy. இதைத்தான் தன்னுடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் சொன்னார். கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். Those who were invited were unworthy. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போனார்கள். Will the Lord say something about me like that? என்னை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்ல முடியுமா, சொல்ல நேரிடுமா? About you? உங்களை குறித்து சொல்ல நேரிடுமா? Verse 9. 9வது வசனம். And the king said, go therefore to the main highways and as many as you find there, invite them to the wedding feast. உன்பதாவசனம் ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். And these slaves went out into the streets, verse 10, and gathered together all they found, both evil and good. And the wedding hall was filled with the dinner guests. பத்தாவசனம் அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் புல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. Did you see the phrase both evil and good in verse 10? பத்தாவசனத்திலே நல்லார் புல்லார் என்ற அந்த பதத்தை பார்க்கிறீர்களா? You call both gathered together all they found both evil and good. புல்லவர்களையும் நல்லவர்களையும் ஆண்டவர் அங்கே அந்த ராஜா அழைக்கிறார். If God is not number 1 in my life, தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது இல்லாதிருப்பார் என்றால், If I pay no attention to him, அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் அசட்டை பண்ணினால், even if I don't indulge in sinful things, நான் பாவமான காரியங்களிலே ஈடுபடாது இருந்தாலும் கூட, the people in verse 5, the reason they gave is not sinful things. ஐந்து வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் செய்த காரியம் அசட்டை பண்ணி போன காரியம் ஏதோ ஒரு பாவமான காரியங்கள் அல்ல. Going to farm to take care of the farm is not a sinful thing. வயலுக்கு சென்று அதை பராமரிக்கிறது ஒரு பாவமான காரியம் அல்ல. To do business is not a sinful thing. வியாபாரம் செய்கிறது ஒரு பாவமான காரியம் அல்ல. But in the eyes of the Lord, ஆனால் தேவனுடைய பார்வையிலே, I will be worse than an evil person. ஒரு பொல்லாதவனை காட்டிலும் கேடுகட்டவனாய் நான் மாறுவேன். Evil, worse than an evil person in the world. உலகத்தில் இருக்கிறதான ஒரு பொல்லாதவனை காட்டிலும் மோசமானவனாய் நான் ஆண்டவருடைய பார்வையிலே காணப்படுவேன். I who am in the church, who have been invited, when I despise, when I pay no attention, when I am not interested in living a new covenant life, in the eyes of the Lord, I am worse than an evil person in the world. சபையில் இருக்கிற நான் ஆண்டவர் கொடுக்கிற அந்த புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கையினுடைய அழைப்பை கொடுக்கும் பொழுது அதை கேட்காதபடி நான் அசட்டை பண்ணாதபடி நான் என் வழியிலே செல்வேன் என்றால் ஆண்டவர் In the eyes of the Lord, I'll be an evil person. ஆண்டவருடைய பார்வையிலே நான் ஒரு பொல்லாதவனாய் நான் இருப்பேன். You know why? ஏன் தெரியுமா? You know why I am saying that? ஏன் அதை நான் சொல்கிறேன் தெரியுமா? Because the evil person in the world, he was standing in the dinner room. ஏனென்றால் பூமியில் இருக்கிற உலகத்தில் இருக்கிறதான அந்த பொல்லாதவர் அந்த விருந்தசாலையிலே அவர்கள் வந்திருந்தார்கள். He was in the king's feast. அவர்கள் ராஜாவுடைய அந்த விருந்தசாலையிலே வந்தார்கள். Because that evil person in the world, he responded to the Lord's invitation, the king's invitation. ஏனென்றால் அந்த உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத மனுஷன் அந்த ராஜாவுடைய அழைப்புக்கு செவி சாய்த்து அங்கே வந்திருந்தான். But I despised it. ஆனால் நானோ அதை அசட்டை பண்ணினேன். I went on my own business. நான் என்னுடைய சொந்த வேலையை அலுவலை பார்க்க நான் சென்று விட்டேன். That evil person, you know, in the world, he had all the delicacies of the king's table. உலகத்தில் இருக்கிற அந்த பொல்லாத மனுஷன் அந்த ராஜாவுடைய விருந்தசாலையில் இருக்கிறதான அருமையான போஜன பதார்த்தங்கள் எல்லாம் அவன் சந்தோஷமா அனுபவித்தான். It's a sad thing. இது மிகவும் துக்கமான விஷயம். I was invited but I missed it. நான் அழைக்கப்பட்டிருந்தேன் ஆனால் அதை நான் விட்டுவிட்டேன். I was living a good life. நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். I was not doing evil things. நான் ஏதோ பாவமான காரியங்களை செய்யவில்லை. But one thing I did, I did not put God first in my life but other things first in my life. நான் ஒரு காரியம் நான் செய்து விட்டேன். ஆண்டவரை நான் முதலாவது வைக்காதபடிக்கு உலக காரியங்களை முதலாவது வைத்து நான் சென்று விட்டேன். I did not respond to God's calling. தேவனுடைய அழைப்பிற்கு நான் பதில் சொல்லவில்லை. Please respond to the God's calling which he gave during the time of worship. ஆராதனை வேளையின் போது தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புக்கு தயவு செய்து நீங்கள் பதில் சொல்லிவிடுங்கள். Don't despise it. அதை ஒருபோதும் அசட்டை பண்ணாதீர்கள். Evil person, he came into the dinner hall. உலகத்தில் இருக்கிற பொல்லாத மனுஷன் அந்த விருந்தசாலைக்குள்ளே பிரவேசிக்க முடிந்தது. Because he responded to the king's invitation. ஏனென்றால் அவன் அந்த ராஜாவுடைய அழைப்புக்கு அவன் பதில் கொடுத்தான். Okay, now we come to the second part of the parable. அந்த உமையினுடைய இரண்டாவது பகுதிக்கு நாம் வருகிறோம். Which is our actual subject. அதுதான் நம்முடைய முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது. Okay, verse 11. 11வது வசனம். But when the king came in to look over the dinner guests, he saw a man there who was not dressed in wedding clothes. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு. Okay, I think we should close it now. I'll stop now. நமக்கு இப்பொழுது நாம் இதை இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். And we will continue this in the coming week. வருகிற வாரத்திலே நாம் அதை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். God willing, we will continue to meditate on this. இந்த காரியத்திலே தொடர்ந்து தேவனுக்கு சித்தமானால் நாம் தொடர்ந்து வருகிற வாரங்களே தியானிக்கலாம். So please take into your heart what we heard this morning. இந்த காலை வேளையிலே கேட்ட காரியங்களை தயவு செய்து உங்கள் இதயத்துக்குள்ளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி கேட்கிறேன். To despise God's calling. ஆண்டவருடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிறது என்பது. To God's invitation. தேவனுடைய அழைப்பை அசட்டை பண்ணுகிற காரியம். Despising his new covenant. அவருடைய புதிய உடன்படிக்கையை அசட்டை பண்ணுகிறது. Promises in the new covenant. புதிய உடன்படிக்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை அசட்டை பண்ணுகிறது. That's something very serious. அது மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டிய விஷயமா இருக்கிறது. So let's value the new covenant. அதனாலே நாம் இந்த புதிய உடன்படிக்கையை மதிக்க நாம் கற்றுக்கொள்வோம். Let us see it an object of reverence. நாம் அந்த புதிய உடன்படிக்கையை ஒரு பயப்படத்தக்க ஒரு காரியமாக நாம் பார்க்கவும். The Levi in the old covenant, you know, he revered that new, the covenant which God made with him. பழைய உடன்படிக்கையிலே இருந்த லேவி தேவன் அவனோடு பண்ணின அந்த உடன்படிக்கையை பயத்தோடு கருதினான். He stood in awe of God. தேவனை குறித்து ஒரு பிரமிப்போடு அவன் நின்றான். He learned to worship God. அவன் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொண்டான். How much more I and you should for what the Lord Jesus done for us. ஆண்டவராகிய இயேசு நமக்காக செய்த காரியத்தை நிமித்தம் எவ்வளவு அதிகமாக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். The wonderful blessing, it's a covenant of life and spirit. இது ஒரு மிகவும் அற்புதமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு ஆவியும் ஜீவனும் நிறைந்த ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. So he will open the grave and you know make you to come out of the grave. அது ஆண்டவரே நம்மை. I will open the grave. நான் அந்த பிரேத குழியை நானே திறப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். I'll put my spirit in you. நான் உன்னிலே என்னுடைய ஆவியை நான் அருளுவேன் வைப்பேன். How much more we should stand in awe of what the Lord has done for us. நமக்கு ஆண்டவர் செய்த இப்படி பேர்பட்ட காரியத்தை நிமித்தம் எவ்வளவு அதிகமாக நாம் அவருக்கு பிரமித்து நிற்க வேண்டும். Let's value him. நாம் அவரை மதிப்போம். Let's not despise the king of kings. ராஜாதி ராஜாவை நாம் ஒருபோதும் அசட்டை பண்ண வேண்டாம். And you know if you don't do that. நாம் அதை செய்யவில்லை என்றால் we will be thrown out. நாம் புறம்பே தள்ளப்பட்டு போய்விடுவோம். Into the outer darkness. புறம்பான இருளிலே நாம் தள்ளப்பட்டு போய்விடுவோம். And in that place there will be weeping and gnashing of teeth. அந்த இடத்திலே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். May the Lord help all of us. ஆண்டவர் நம் யாவருக்கும் உதவி செய்வாராக.